வாசம் கொண்டாயே அது ஏனம்மா பொல்லாத சாபம் பூலோக வாசம் கொண்டாயே அது ஏனம்மா ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ அண்ணாமலை சிவனே ஹரனே அருணாச்சல சிவனே அண்ணாமலை சிவனே ஹரனே அருணாச்சல சிவனே ஜோதிச்சுடரே வேதப்பயனே வானவர் போற்றும் வேதாச்சலனே ஜோதிச்சுடரே வேதப்பயனே வானவர் போற்றும் வேதாச்சலனே ஆலகாலனே நீலகண்டனே அருணேசா ஆலகாலனே நீலகண்டனே அருணேசா அருணாச்சல சிவனே கார்த்திகை ஓர் இன்பம் மலை கேட்பது தேவாரம் பொழியினை ஏற்றி உனையதில் காட்டும் ஈசனே அருணேசனே கீர்த்திகள் தான் தங்கும் உன்னை பார்க்கின்ற போதாகும் அடிமுடி காட்டி அருள் தர வேண்டும் ஈசனே சர்வேசனே பௌர்ணமி நாளில் உன்னை தரிசனம் செய்வது நன்மை கிரிவலம் சேரும் எம்மை ரதமுடன் வைப்பது உண்மை கோடிலிங்கனே ஈசா உனை கும்பிட வந்தோம் ஈசா ஆதி அந்தமே ஈசா உனை அண்டிட வந்தோம் ஈசா வானவர் போற்றும் வேதாச்சலனே ஆலகாலனே நீலகண்டனே அருணேசா வானவர் போற்றும் வேதாச்சலனே ஆலகாலனே நீலகண்டனே அருணேசா அருணாச்சல சிவனே பிரதோஷம் அதை காண்பது வாழ்வாகும் புனதெழி காட்டி ஒளியினை கூட்டும் ஈசனே அருணேசனே ஊழிய கூத்தாடி நடம் காட்டிடும் பாதாரம் அதனடி சேர்த்து அருளினை சேர்க்கும் ஈசனே சர்வேசனே சிரசினில் ஆடும் கங்கை அருகினில் உமையிலும் அங்கை மலைவடிவாகும் உன்னை மனதினில் வைப்பது நன்மை ஜோதிலிங்கனே ஈசா உன்னை கண்டிட வந்தோம் ஈசா தீப ஒளியிலே ஈசா உன்னை ஒருமுறை கண்டோம் ஈசா வானவர் போற்றும் வேதாச்சலனே அழகாலனே நீலகண்டனே அருணேசா வானவர் போற்றும் வேதாச்சலனே அழகாலனே நீலகண்டனே அருணேசா பயனே வானவர் போற்றும் வேதாச்சலனே ஜோதிச்சுடரே வேதப்பயனே வானவர் போற்றும் வேதாச்சலனே ஆலகாலனே நீலகண்டனே அருணேசா ஆலகாலனே நீலகண்டனே அருணேசா